குலாம் குலாம் சலாம் குலாம் என்ன சைத்தடிக்கே ஷாலினிக்கு சலாம் குலாம் சலாம் குலாம் குலாம் சலாம் குலாம் கண்ணில் தெய்வடிக்கிற டால்ஃபினுக்கு சலாம் குலாம் உன் மம்மிக்கு சொல்வன் டாடிக்கு சொல்வன் சலாம் குலாம் உன்னை பூமிக்கு தந்த சாமிக்கும் சொல்வன் சலாம் குலாம் அல்போடா நான் இருந்தேன் சலாம் குலாம் சலாம் குலாம் சலாம் குலாம் குலாம் சலாம் குலாம் என்ன சைட் அடிக்கிற ஷாலினிக்கு சலாம் குலாம் சாயும் தோலில் 50-50 டிரைவிங்கில் பியூட்டியா பிசா கார்னர் பியூட்டியா ஸ்ட்ராபெரி உதட்டில் வேணும் 50-50 சர்ச் பார்க் பேபியா லவ் உனக்கு ஹாபியா ஹாலிடே ஜாலியிலும் 50-50 தோலி தூங்கும் துப்பட்டா வேறு 50-50 ஒன்று வருடி போகும் பாட்டில் வேண்டும் 50-50 சலாம் குலாம் குலாம் சலாம் குலாம் என்ன சைட் அடிக்கிற ஷாலினிக்கு சலாம் குலாம் போகும் புக்ஸில் வேலும் 50-50 கண்ணில் கொடுத்து போகும் பிக்சில் வேலும் 50-50 நீ ஓட்டும் ஸ்கூட்டியிலும் 50-50 உன்னை ஃபாலோ பண்ணும் நிழலி வேலும் 50-50 கோயின் மெரிஸ் கோயின் நீ டிக்கியத்தும் ஓயின் நீ கோல்கெட்டு சிரிப்புலாதா 50-50 ரம்மி சரும் ஜோக்கரா அழகிர குமலாக்கரா அக்கௌண்டில் எனக்கு வேணும் 50-50 எந்த ஹார்ட் சேனலிலே 50-50 அடி இந்த வாரம் தனு வாரம் 50-50 சலாம் குலாம் குலாம் சலாம் குலாம் என்ன சைட் அடிக்கிற ஷாலினிக்கு சலாம் குலாம் சலாம் குலாம் குலாம் சலாம் குலாம் கண்ணில் தெய்வடிக்கிற டால்ஃபினுக்கு சலாம் குலாம் உன் மம்மிக்கு சொல்வன் டாடிக்கு சொல்வன் சலாம் குலாம் உன்னை பூமிக்கு தந்த சாமிக்கு சொல்வன் சலாம் குலாம் அல்போடா நான் இருந்தேன் சலாம் குலாம் என்ன லவ் பர்டா மாற்றி புட்டு சலாம் குலாமு